गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रिण्वन्नूतिभिः सीदसादनम् महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात्। ஸ்ரீ லக்ஷ்மி குபேர தன ஆகர்ஷண பூஜை. பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் மஞ்சப்பொடி, தீர்த்தம், மேடை, ஸ்ரீ தன ஆகர்ஷண ஸ்ரீ லக்ஷ்மி குபேர யந்திரம், பட்டு விரிப்பு, கலசம், மாயிலை, புஷ்ப மாலை, அக்ஷதை, மஞ்சள் பொடி கலந்த அரிசி, வாழை இலை, சந்தனம், குங்குமம், தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, கற்பூரம், உதிரிப்பூ, குத்துவிளக்கு, நல்லெண்ணெய், நெய், திரி, தீப்பட்டி, பால், தேன், தயிர், பஞ்சாமிர்தம், மணி, அர்க்யபாத்திரம் அதாவது கிண்ணம், தீபத்தட்டு, தூபக்கால், மங்கள ஆரத்தி, ஊதுபத்தி, சாம்பிராணி, உத்தரணி, பஞ்சபாத்திரம், திருமாங்கல்யம், பூணூல், வஸ்திரங்கள், ஆபரணங்கள், பாயசம், அப்பம், வடை, காய்கறி, பிரசாதம் மற்றும் நவதானியங்கள் அதாவது கோதுமை, அரிசி, துவரை, பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை, மொச்சை, எள்ளு, உளுந்து, கொள்ளு மற்றும் இவைகளை வைக்க தனித்தனி கிண்ணம் முதலியன. பூஜை செய்யும் முறை. ஐப்பசி மாதம் வருகிற அமாவாசையன்று இந்த பூஜையை செய்வது சிரேஷ்டம். அம்பிகைக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது ஏதாவதொரு சுப நாளில், சுப நட்சத்திரத்தில், சுபதிதியில், சுபயோக சுபகரணத்தில் தன ஆகர்ஷண ஸ்ரீ லக்ஷ்மி குபேர யந்திரத்தை நல்லதொரு மேடையிட்டு அதில் மனை வைத்து விரிப்பு போட்டு வாழை இலை மீது அக்ஷதை பரப்பி அதன் மீது கிழக்கு முகமாக யந்திரத்தை வைத்து சந்தனம் வைத்து குங்குமம் இட்டு புஷ்ப மாலை சார்த்தி அலங்கரித்து மற்ற குறிப்பிட்ட பூஜை திரவியங்களையும் தயாராக எடுத்து வைத்து கொண்டு கலசத்தில் நீர் பரப்பி மாயிலை கொத்து வைத்து மலர் சாத்தி சந்தனமிட்டு அக்ஷதை சேர்த்து யந்திரத்தின் வலது பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நவகிரகங்களை ஆவாகனம் செய்வதற்குரிய தானிய கிண்ணங்களையும் யந்திரத்தின் பக்கத்திலேயே வைத்து கொள்ளவும். பிறகு நித்திய அனுஷ்டானங்களை முடித்து கொண்டு காலையில் இந்த பூஜையை செய்ய வேண்டும். முதலில் மஞ்சள் பிள்ளையாருக்கும் பிறகு லக்ஷ்மி குபேரர்களுக்கும் பூஜை செய்ய வேண்டும். இந்த பூஜையை செய்ய தொடங்கும் போது அவ்வப்போது மாறிவரும் வருஷம், மாசம், அயனம், ரித்து, வாசரம், நட்சத்திரம், திதி இவைகளை பஞ்சாங்கத்தில் பார்த்து அதன்படி சொல்லிக் கொள்ள வேண்டும்.